श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् नाम इप्पोळुदु 54वद् श्लोकम् पार्क्क इरुक्किरोम् 53 श्लोकंगल் சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை நாம் அனுசந்தானம் பண்ணிவிட்டோம். 54வது ஸ்லோகமும் ஸ்லோகத்தினுடைய சாமானிய அர்த்தமும் சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தையும் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். அவபோதிதவானி மாம் யதா மை நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபயைவ மனன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமி. இது இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். சாதாரணமாகவே ஸ்தோத்திர ரத்னம் கடினம் கிடையாது. சேவிச்சுட்டே இருந்தால் ஒரு நாள் மனசுக்கு அர்த்தமாயிடும். அந்த அளவுக்கு சுலபம். பாஷையே தெரியலன்னா கூட ஏதோ சில சாநித்தியங்களால் பக்கத்தில் இருக்கிற பதங்களினுடைய சாநித்தியத்தினால நம்மளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் ஒன்று கிடச்சிடும். அந்த மாதிரியான சகஜமான சப்தங்களை பிரயோகப்படுத்தியிருக்கார். நியாயசாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவா, பிரபின்ன கமலோதரே மதுவனி மதுகரஹா பிபதி அப்படின்னா ஏதாவது ஒரு பதத்துக்கு பிபதிக்கு அர்த்தம் தான் இதெல்லாம் சுலபமாக புரிஞ்சுன்னு போயிடும். ஓ இதை தான் சொல்கிறான்னு ஊகிக்க முடியும். சூக்ஷ்மமான ஞானம் இருக்கிறவாளுக்கு ஒரு சப்தம் புரிஞ்சதுன்னா மற்றதெல்லாம் அனுமானம் பண்ணி புரிஞ்சுன்ட்ருவான். அந்த மாதிரி சகஜமான ஸ்லோகங்கள் தான் ஸ்தோத்திர ரத்னம். அதனால தான் இது நார்த் இந்தியாவிலையும் சரி சவுத் இந்தியாவிலையும் சரி சம்பிரதாயாந்திரங்களில் இருக்கிறவாளுங்க கூட சரி ரொம்ப ஆசையாக வாசிக்கிறாங்க. அதே மாதிரி பாஷ்யக்காரருடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜென்ம, அதுவும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்ச ஸ்லோகம். சம்பிரதாயத்தில் இதற்கெல்லாம் ஒரு விசேஷம் இருக்கு. அது மற்ற சம்பிரதாயஸ்தால் கூட ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிற ஸ்லோகங்களில் இதெல்லாம் முக்கியமானது. எப்படி ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பேதம் இல்லாமல் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அந்த மாதிரி தான் இந்த ஸ்தோத்திர ரத்னமும் எல்லாரும் பண்டிதாள்லேருந்து பாமராள் பரியந்தம் எல்லாரும் சொல்கிறான். அதுவும் இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமானது. சாமான்யமாக அர்த்தம் சொல்லலாம் பாருங்க. எப்படி உமக்கு நான் சேஷபூதன் என்கிற விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீரோ அதே மாதிரி எனக்கு பக்தியையும் கொடுத்துரும். வேற எதையும் ஆசைப்படாத அளவிற்கான ஒரு பக்தி. பகவானை தவிர தேவதாந்திரங்களையோ சுத்ர தேவதைகளையோ ஆசிரியக்காமல் இருக்கிற அளவுக்கான ஒரு அனன்ய போக்யதாம் கிருபையா ஏவம் அனன்ய போக்யதாம் வேற எதையும் ஆசைப்படாமல் இருக்கிற ஒரு ஸ்திதியையும் அதற்கு அனுகுணமான பக்தியையும் கொடும். இத்தனை நாள் எனக்கு சேஷபூதன்னு தெரியாமல் இருந்தேன். தாசபூதாக ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனா என்ற கணக்கில் எல்லாரும் பரமாத்மாவுடைய தாசபூத்தர்கள் தான். அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் தாசபூத்தர் என்பதில் நமக்கு விவாதம் இல்லை, புரிந்தவர்களுக்கு விவாதம் இல்லை. அதனால் நம்ம எல்லாரிடத்துலையும் நன்னா தான் பழகணும். அவர் வந்து சம்பிரதாயாந்திரத்தில் இருக்கிறவர், அவர் வந்து அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார் சித்தாந்தங்களை ஏடாடமாக சொல்கிறார், அதனால் அவரோட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு ஒருத்தர் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் பாவம் தாசபூத்தர்னு தெரிஞ்சுக்கல, ஆனால் வாஸ்துதா தாசபூத்தர் தானே அவர் பரமாத்மாவுக்கு. அதனால் அவளையும் நம்ம எல்லாரையும் கௌரவமாக தான் ட்ரீட் பண்ணணுன்றது தான் நம்ம சம்பிரதாயம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற முக்கியமான விஷயம். அதை புரிஞ்சுக்காத சில பேர் சுவாமி தேசிகன் கண்டனம் பண்ணலையா, பாஷ்யக்காரர் கண்டனம் பண்ணலையா, நாங்களும் கண்டனம் பண்ணுறோம் அப்படின்னு ஏதோ வித்வான்கள் அவளுடைய லெவலில் ஒரு மதத்தை இன்னொரு மதத்துக்காரா தன்னுடைய மதம் வசந்ததுன்னு சொல்றதுக்காக ஒரு காரியம் பண்ணுறாருனா அது விசேஷ நேதிருத்துவ பிரயுக்தம், ஒரு லீடர்ஷிப்பினுடைய குவாலிட்டி. சாமான்யமாக நம்மளை போல இருக்கிற மனுஷால் எப்படி நடந்துக்கணும் எல்லாரோடையும்னால் எல்லாரோடையும் அன்பாக தான் நடந்துக்கணுன்றதுல அதே வித்வான்கள் யார் கண்டனம் பண்ணுறாலோ அவளுக்கே கூட விவாதம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு யாரும் சொல்ல மாட்டேன். சர்வே ஹியாத்மானஹா தாசபூதாஹா அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னா அது சிவனுடைய வச்சனம். அது தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹா ஸ்வதஹா ஏவ தாசபூதாஹா சர்வே அப்படின்னு இருக்கிறதுனால அதில் அடியனும் தாசபூதன் என்று இங்கே ஆள வந்தார். அந்த அவபோதித்தவான் யதா மயி நித்யாம் அவபோதித்தவானிமாம் மை நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் பவதீயதா என்கிற உம்மை சேர்ந்தவன் உம்முடைய சேஷபூதன் என்கிற நிலையை எவ்வாறு நீர் அடியனுக்கு உணர்த்தினீரோ அவபோதித்தவான் அசி அசின்றத கூட வச்சுக்கணும். யதா மாம் யதா இமாம் பவதீயதாம் நித்யாம் அதுவும் நித்யம் எப்பவுமே சேஷபூதன் தான். இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலே எல்லா ஜென்மத்திலையும் சேஷபூதன் சார்வதிகமாகவும் சார்வத்திரிகமாகவும் எல்லா சேத்தனர்களுமே பகவானுக்கு சேஷபூத்தர்கள் தான் என்கிற நிர்ணயம் இருக்கிற சமயத்தில் அதை எப்படி எனக்கு உணர்த்தினீரோ யதா மயி பவதீயாம் பவதீயதாம் நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் அவபோதித்தவான் நீராகவே எனக்கு சொன்னீர், கிருபை பண்ணி சொன்னீர். ஸ்வயம் அவபோதித்தவான் தானாகவே முன்வந்து சொன்னீர். அந்த மாதிரி கிருபையா ஏவம் ஏவம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏவம் அதே மாதிரியாக ஹே பகவன் கிருபையா கிருப பண்ணி அனன்ய போக்யதாம் அந்யத்து போக்யம் வேற ஒரு வஸ்து போக்யமாகாத நிலைமை அனன்ய போக்யதா என்கிற நிலைமை ந அந்யத்து போக்யம் அனன்ய போக்யம் அனன்ய போக்யஸ்ய பாவஹா அனன்ய போக்யதா தஸ்ய பாவஸ்த்வத லவ் இந்த சூத்திரத்தினால தல் பிரத்யம் வந்திருக்கு. அதுக்கு மேலே வந்து டாப் வந்து அதுக்கு மேலே தித்யா விபக்தி அனன்ய போக்யதாம் அப்படின்ற சப்தம். அழகழகான சப்தங்கள். ஒரு ஒரு சப்தத்தை பார்த்தோன்னா அதனுடைய நிஷ்பத்தியை பார்த்தோன்னா எவ்வளோ சாஸ்திரங்கள் சரியாக வாசிக்காத விட்டுட்டோமே அப்படிதான் தோணும். ஒரு மனுஷனுக்கு வியாக்கரணம் வந்து மீமாம்சையும் வந்து நியாயசாஸ்திரம் வந்து தர்மசாஸ்திரம் வந்து இதற்கு மேலே சாஸ்திர மதாந்திர மதமதாந்திரஸ்தாள் சொல்லியிருக்கிற விஷயங்களில் இருக்கிற அனௌச்சித்தியங்கள்லாம் தெரிஞ்சு தன்னுடைய சம்பிரதாயத்தில் இருக்கிற ஔச்சித்தியங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா அளவிட முடியாத சந்தோஷம் கிடைக்கும். அதை தான் ஆசைப்படுறேன். அது கிடைக்காத சின்ன வயசுலேருந்து பிரயத்தனப்படும். அது என்னுடைய உபன்யாசத்துக்கு ஏதாவது சின்ன பசங்க கேட்க நேர்ந்ததுகள்னா நேர்ந்ததுன்னா சாஸ்திரத்தை எல்லா சாஸ்திரத்தையும் கரதலாமலக்கமாக வச்சுக்கோங்கோ. அது ரொம்ப உசந்த ஒரு விஷயம். அது பிற்காலத்தில் தெரியும். அடியனே அடிக்கடி மனசுக்குள்ள நினச்சிக்கிறது பெரிய மகாவித்வான்கள் இருக்கா நம்மளோட இருக்கா காணிம்பாக்கம் தேவனாச்சார சுவாமி எத்தனை சாஸ்திரம் தெரியும். எல்லா சாஸ்திரத்திலையும் அபாரமான பாண்டித்யம் கரை கண்ட ஒரு தன்மை சுவாமி தேசிகன் மாதிரி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் நியாயமா. அந்த மாதிரி ஒரு எத்தனை சாஸ்திரத்தினுடைய ஞானம் இந்த மாதிரி ஒத்தரத்தராக சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்கா நம்மளோட அவளுக்கு சம்பிரதாய ஞானம் மட்டும் இல்லை, சாஸ்திர ஞானம் மட்டும் இல்லை, மதாந்தரஸ்தால் சொல்ற விஷயங்கள் அதில் இருக்கிற அனௌச்சித்தியங்கள் எல்லாமும் தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம சம்பிரதாய கிரந்தங்கள்ல அவளுக்கு எவ்வளவு ருச்சி ஏற்படும் பாருங்க. வாசுதேவாச்சார சுவாமி நாள் பார்க்கும் வாசுதேவாச்சார சுவாமி எவ்வளவு பெரிய வித்வான். அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கணும். அவளுடைய மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னு அப்படின்னு ஊகிச்சுக்கிறேன், அனுமானம் பண்ணுறேன். அவளுக்கெல்லாம் நான் இத்தனை சாஸ்திரங்கள் பல பல விஷயங்கள் தெரிஞ்சதுனால ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்க சரீரத்தில். அவர் சொல்கிறார், நான் மாக காவி சொல்கிறான் ஒரு இடத்துல, பெருமாளுக்கு நாரதரோட சம்பர்க்கம் ஏற்பட்டதுனால உடம்பில் இருந்த சந்தோஷம் இருக்கே அது ரொம்ப அதிகமாயிருக்கும். அது வந்து தன்னுடைய சரீரத்தால் பொறுத்துக்கவே முடியல, அந்த அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை அடைந்தார். இன்னும் கேட்டா சார், புண்டரீகாட்சை புத்தி ஸ்புட்டோபவத்ன்ற இந்த மாதிரி மகான்களை பார்க்கறதுல தான் சந்தோஷம் அதிகமாக இருக்கு. அதனால அப்படி எனக்கு ஏதோ அதெல்லாம் அவள்லாம் தன்னுடைய சேஷபூதத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்கள் அந்த மாதிரி அந்த ஆள வந்தார். அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய மகான் அவர், சாஸ்திரங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பராமர்சித்து தன்னுடைய சேஷபூதத்துவத்தை எனக்கு எப்படி கற்பித்தீரோ, அவபோதித்தவான் இமாம் யதாமயி நித்யாம் பவதீயதாம், அது அந்த அந்த சப்தத்தில் இருக்கிற அழகு, பவதீயதாம் ஸ்வயம் அவபோதித்தவான். ஸ்வயம்ன்ற சப்தத்தில் கேட்காதையே பெருமாளே அதை புரிய வச்சார். நம்மெல்லாம் புரிஞ்சு சொன்னால் புரிஞ்சுப்போமண்ண, ஆனால் கிருப்பையா பரமாத்மாவே கிருப்பையா இதை எப்படி தெரிவித்தாரோ அதே மாதிரி கிருப்பையா. இப்போ ஒரு இடத்துல கிருப்பையா போட்டாலே போகிறோம், யதாமைனி யதான்னு வந்துடுத்து, யதா அதை தான். அதனால தான் தேகலி தீப நியாயம் மாதிரியாக கிருப்பையான்றத ஸ்வயம் கிருப்பையா அவபோதித்தவான் அப்படி அங்கேயும் புரிஞ்சுக்கலாம், ஏவம் கிருப்பையா இங்கேயும் சேர்த்துக்கலாம். தேகலி தீப நியாயம் ஆந்தோலிகா நியாயம் அப்படின்னு ஒரு சப்தம் ஊஞ்சல் மாதிரி இந்த பக்கமும் சேரும் அந்த பக்கமும் சேரும். அது மாதிரி கிருப்பையான்ற சப்தத்தில் பூர்வார்த்தம் முடிஞ்ச உடனே போடுறார். அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த கிருப்பையான்றத இந்த பின்னாடி வர வாக்கியத்துக்கும் சேர்த்துக்கணும், முன்னாடி இருக்கிற வாக்கியத்திலையும் சேர்த்துக்கலாம். பக்கத்தில் ஸ்வயம் கிருப்பையா அப்படின்னு அதுக்காக தான் அந்த இடத்துல அது நிவேசம் பண்ணது. அதான் மகாகவிகள் மாதிரியான வானம் ஆச்சாரியர்கள், அவளுக்கு மகாகவித்துவ பிரதை வரலன்னா கூட மகாகவிகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சில பேர் நிறைய ஸ்லோகங்கள் எழுத மாட்டா, அந்த காலத்துலலாம் ஒரு ஸ்லோகம் எழுதினாலும் காவியம்னு பேர் உண்டது. ஒரே ஒரு கிரந்தம் எழுதினாலும் அவளுக்கு கிரந்தகர்த்தான்ற பேர் உண்டு. நிறைய கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் மாதிரி எல்லாராலையும் எழுத முடியுமான்னு, ஏதோ ஒரு கிரந்தம் எழுதியிருக்கானாலே கிரந்தகர்த்தத்துவம் வந்துடும். ஆனால் ஆள வந்தாரோ நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார், அதுலேயும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எழுதுறதுல இதை இதில் இருக்கிற பக்தி ரசம் தழும்புறா மாதிரி காளிதாசனாலெல்லாம் எழுத முடியுமா? அதனால் நம்ம சம்பிரதாய கவிகளுக்குன்னு தனி ஒரு ஷைனி இருக்கு. அதை நம்ம சுவாமி தேசிகன்லேயும் தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகள்லையும் பார்க்கலாம். அதே மாதிரியாக கூரத்தாழ்வான் ஸ்ரீ சூக்திகளில் பார்க்கலாம், பட்டருடைய ஸ்ரீ சூக்திகளில் பார்க்கலாம், லக்ஷ்மி சாஸ்திரத்தில் பார்க்கலாம். இப்படி அநேக கிரந்தங்களில் நம்ம அவளுக்கு இருக்கிற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கவிகளுக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை. அவர் என்ன சொல்லிட்டார், காஞ்சிபுரத்தில் இருக்கிற கவிகள் உசந்தவான்னு லக்ஷ்மி சாஸ்திரத்தில் ஒரு தடவை ஒரு இடத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷம் இவாளுக்கு நம்ம சம்பிரதாய கவிகளுக்கு இருக்குது. அதனால் கிருப்பையான்ற சப்தத்தை என்ன அழகான இடத்துல நிவேசம் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறேன். அனன்ய போக்கியதாம் அதே மாதிரியாக ஏவம் அனன்ய கிருப்பையா ஏவம் அதே மாதிரி எப்படி நீர் எனக்கு பவதீயத்தையே நீராபோதிச்சிரோ அவபோதித்தவான் அசி ததா அன்னர்த்தம் ததாக்கு பதில் ஏவம் வந்திருக்கு. ஏவம் இந்த சேம் வே ஹே பகவன் கிருப்பையைவ அதே கிருப்பையே கிருப்பையா கிருப்பையா அவ்வளவுதான், ஏவம் இல்லை, ஏவம் தான் இங்கே சேர்ந்து கொடுத்த ஏவ கிடையாது. ஆனால் சர்வம் வாக்கியம் சாவதாரணம்ன்றதுனால அதே கிருப்பையா ஏவன் ஒரு சப்தம் வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. கிருப்பையா அனன்ய போக்கியதாம் வேற எந்த வஸ்துவும் போக்கியமாகாத ஒரு நிலைமையையும் பக்திமபி பக்தியையும் பிரயச்ச மே பிரயச்ச எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அழகான ஸ்லோகம், மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஏன்னா அது எனக்கு ஸ்லோகம்னாலே கொஞ்சம் ஆசைதான். அதுவும் இந்த மாதிரி ஸ்தோத்திர ரத்னம் போல இருக்கிற ஸ்லோகத்தை எத்தனை தடவை சேவிச்சா என்ன சந்தோஷமே ஏற்படுறது, திருப்தியே ஆறுதில்லை. அவபோதித்தவானிமாம் யதாமை நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபையைவமனன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமி. இப்ப நம்ம பாஷ்யத்துக்கு போலாம். யத்யேவம் மச்சேஷத்வ பிரதிபோதஸ்தே சஞ்சாதா தேன லப்தாதிகாரா உபாய நிஷ்பத்தியா முக்தோ பவிஷ்யசி ஆத்ய புனஹ ஆதேஹபாதாத் கிமபேக்ஷிதம் இத்யத்ர தத்ப்ராப்தி த்வரா ஜனனீம் தொதேக போக்யத்வானுகுண பக்திம் தேஹீத்யாஹ அவபோதிதவானிதி. இதற்கு முன்னேயும் சேஷத்துவ விஷயகமான ஞானமானது அளித்தது தெரிவிக்கப்பட்டது. மமநாத என்ற இடத்துல மம என்று மமநாத என்ற இடத்துல என்னுடைய சுவாமின்னு சொன்னதுனாலேயே தன்னுடைய சேஷபூதத்துவம் நன்றாக தெரிகிறது. அதனால்தான் ஸ்வசேஷத்வானுசந்தான பூர்வகம் என்று நனுமையா சமர்ப்பித இத்யத்ர அதுக்கு முன் ஸ்லோகத்தில் நான் 52வது ஸ்லோகத்தில் பாருங்க, அகமத்யைவ மயா சமர்ப்பிதஹா, அந்த சேஷத்வானுசந்தானத்தோட தானே அது சமர்ப்பணம் பண்ண முடியும்ன்றத சுவாமி தேசிகன் 53வது ஸ்லோகத்தினுடைய மமநாத என்கிற ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலையும் அந்த சேஷத்வானுசந்தானத்தை காமிச்சார். இப்ப என்ன பண்றார், அந்த மச்சேஷத்துவ பிரதிபோதஸ்தே சஞ்சாதஹா என்னுடைய சேஷபூதத்துவம் இருக்கிறதே அந்த ஞானம் உனக்கு வந்துவிட்டது. பெருமாளே சாதிக்கிறார், ஆளவந்தார் இடத்துல பேசுறார். அந்த பெருமாள் பேசுற விஷயங்கள்லாம் இதுல நிர்தேசம் பண்ணல, ஆனால் ஸ்லோகம் என்ன பண்றதுன்னா, ஓ இது நடுவில் ஒரு பேச்சு நடந்திருக்கு பெருமாளுக்கும் அவருக்கும் நடுவில் அப்படின்றத குறிப்பால் உணர்த்துறதுனால அந்த குறிப்பை அறிந்து சுவாமி தேசிகன் நமக்கு இப்படியாக பெருமாள் இவரிடத்தில் பேசியிருப்பார் போலும், அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் அதுபோன்று இதையும் கொடு என்று கேட்கிறார் என்று வியாக்கியம் பாருங்கோ. இன்ன என்ன வேணும் உனக்கு, கிந்தே பூய பிரியம் என்ற மாதிரியாக ஒரு கேள்வி இங்க. யத்யேவம் அச்சேஷத்துவ பிரதிபோதஸ்தே சஞ்சாதஹா தேன லப்தாதிகாரா, அதனால உனக்கு அதிகாரம் வந்துடுத்து மோக்ஷத்துல, அதனால அதாவது பிரபத்திலையும் அதிகாரம், உபாய நிஷ்பத்தி பிரபத்தி பலிக்க போறது, அதனால முக்தா பவிஷ்யசி. அதுக்கு முன்னே ஸ்லோகத்துல 52வது ஸ்லோகத்துல சரணாகத்தியை பிரார்த்திச்சு விட்டார், மயாசமாக மத்தியவ மயா சமர்ப்பித்தார். இந்த ஸ்லோகம் பரசமர்ப்பண சமயத்திலேயே நம்ம அனுசந்தானம் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருக்கோம், நம்ம பிரதி தினமும் அனுசந்தானத்தில் வச்சுக்கணும் அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாமே. அங்கதான் சரணாகத்திய ஏற்கனவே நம்மளுக்கு ஆயிருக்கிற சரணாகத்தியை அந்த இடத்துல ஸ்மரணம் பண்ணிக்கணும். தேன லப்தாதிகாரா அதிகாரம் கிடைச்சுடுத்துன்னு உபாய நிஷ்பத்தியா, அதனால பிரபத்தி வந்து நிஷ்பன்னமாக போகிறது, நிச்சயமாக பலிக்க போகிறதுன்னு, முக்தா பவிஷ்யசி முக்தனாக போகிறீர், ஆத்ய புனகா ஆத்ய புனகா ஆதேக பாதம் பாத்தாத்து கிம் அபேட்சிதம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும், தேக பாத்த பரியந்தம் தேகம் கடைசி அந்திம கால பரியந்தம் உமக்கு என்ன வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்டதாக நினைத்துக்கொண்டு அதற்கு பதில் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. தொத்ப்ராப்தி துவராஜனனையும் உன்னை அடைவதில் ஒரு துறை வேகத்தை உண்டு பண்ணக்கூடியதான இங்கு இருக்க ஒண்ணாதபடி பகவத் சம்ஸ்லேஷமே முக்கியமாக, சீவை குண்டப்பிராப்தி எப்பொழுது கிடைக்கும் என்று ஏங்கும் நிலை துவரா என்று சொல்லப்படப் போகிறது என்று சொல்லப்படுகிறது. தொத்ப்ராப்தி துவரா உன்னுடைய உன்னை எப்பொழுது அடைவேன், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்ற நிலை, அந்த துவரா ஜனனியும் அந்த துறையை ஏற்படுத்தக்கூடியதான தொதேக போக்யத்வானுகுண பக்தின், உன்னை மட்டுமே போக்யமாக அனுசந்தானம் பண்ணக்கூடிய அளவிற்கு புரோத்சாகனம் பண்ணக்கூடியதான பக்தி, அதை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அவபோதித்தவான் இதி. துவமேவ ஹி அனபிஜ்ஞம் மாம் ஞானினம் கிருதவானிதி கிருதஜ்ஞதா பிரகாசனமிதம். நீர்தானே பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் என்கிற கிரமத்தில் துவமேவ ஹ்யனபிஜ்ஞம் மாம் ஞானினம் கிருத்தவான், நீர்தானே ஒன்னும் தெரியாத என்னை குறிப்பால் உணர்த்தினீர், ஞானவானாக மாற்றினீர். அதற்காக நான் ஒரு கிருதஜ்ஞதா பிரகாரானுசந்தானம் பண்ண வேண்டும். அது ஒரு கிருதஜ்ஞதை. கிருதஜ்ஞதைனா என்ன? அந்த நன்றி உணர்வை பிரகாசப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஸ்லோகமானது அமைகிறது. இமாம் திருட பிரமாண பிரமிதாம் அதிருஷ்டபூர்வத்தையா அத்புதத்வேன ஸ்வாதுதையா அனுபூயமானாம் நிரபேக்ஷகர்த்ருத்வாதி தூரோஜிதாம் சேதி பாவா இமாம். இமாம் பவதீயதாம் போய் அன்வயிக்க போற இந்த இமாம் சப்தம் இருக்கிறதே, மை நித்யாம் பவதீயதாம் என்கிற சப்தத்தில் அன்வயிக்க போகிற இமாம், இந்த உன்னுடையதா உன்னுடையவனாக இருக்கும் தன்மை என்கிற சேஷபூதத்துவத்தை இமாம் ஏன் வந்திருக்குன்னா, பவதீயதான்ற சப்தம் ஸ்ரீலிங்கமானபடியினாலே இமாம் பவதீயதாம் அப்படி இமம் பவதீயதாம் சொல்லக்கூடாது இல்லையோ, அதனால இமாம் பவதீயதாம். இதெல்லாம் சம்ஸ்கிருத ஞானமும் கூடவே சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அடியேன். யதாசக்தி திருட பிரமாண பிரமிதாம் ஸ்ருதிகளாலும் ஸ்மிருதிகளாலும் இத்திஹாசங்களாலும் மேலும் வேதத்தாலும் ஆச்சாரியாளுடைய அனுஷ்டானங்களாலும் திருட பிரமாண பிரமிதாம் திருடமான பிரமாணங்களால் அறியப்படுவதாக இருக்கக்கூடிய உன்னுடைய சேஷபூதத்துவத்தை என்ற அர்த்தம். இதெல்லாம் உன்னுடைய சேஷபூதந்தான் நான்ற விஷயம் திருடமான பிரமாணங்களால் அறிவிக்கப்படுகின்றது. அதிருஷ்டபூர்வத்தையா அத்புதத்வேன திருட பிரமாண பிரதிபன்னமாக இருந்தாலும் கூட இதுவரையில் நம் அது இதுவரையில் அது உணரப்படாமல் இருக்கக்கூடியது, அதிருஷ்டபூர்வத்தையா அத்தமாக இருக்கிறது, இதுவரையில் யாரும் அறிவிக்காதது. அதனால் பிரமாணத்தில் இருந்து கூட யாரும் அதை கண்டுகொள்ளாமல் விடப்பட்டது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதிருஷ்டபூர்வத்தையா இதுவரையில் இதை கவனிக்கலையே, இந்த சேஷபூத்தனாக இருக்கும் தன்மை என்பதை யாரும் சொல்லவில்லையே, எங்கோ புராணங்களில் ஒளிந்திருக்கிற விஷயமாகவே அது இருந்துவிட்டதே என்று அதனாலேயே அத்தமாக தெரிகிறது, இன்னைக்காவது கிடைச்சிதே என்று அத்புதத்துவேன வேற வேற அர்த்தங்கள் சொல்லலாம். அதே கொஞ்சம் வித்தியாசமா இந்த அர்த்தத்தை சொல்றேன். அத்புதத்துவம் எதனால அப்படின்னு கேட்டா இன்னைக்காவது கிடைச்சதேன்னு ஒரு அத்தம், அது கூட ஒரு சந்தோஷம் தானே. அது மட்டும் இல்லாம கிடைத்தற்கரிய பொக்கிஷம் என்கிற ஒரு உணர்வுடன், அது மட்டும் இல்லாம சுவாதுதையா நம்ம பெருமாளுக்கு சேஷபூதன்பா, ஆஹா அவர் என்ன தண்டிச்சாலும் பரவாயில்ல, நான் எப்பேற்பட்ட இடத்துல சேஷபூத்தனாக இருக்கேன் தெரியும் இல்லையோ, அதனால நான் அவர் நல்ல இடத்துல ஒர்க் பண்ணுறான்னா அது அவனுக்கு சந்தோஷம். சத்பதே லப்தவிருத்தேகன் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் நல்ல இடத்துல வேலை என்னவா இப்படி காரியம் பண்ணுறியேன்னு பாதுகையை பார்த்து கேட்குறேன், என்னவா இப்படி பண்ணுறியம்மா சத்பதே லப்தவர்த்தி நல்ல இடத்துல கைங்கரியம் பண்ணுறேன்னு பார்த்தாக்க, இந்த மாதிரி தங்கத்தை வெள்ளியை தங்கமாக்குறது பித்தளையை தங்கமாக்குறது இந்த மாதிரி தாத்துவாதத்தை எங்கேன்னு கத்துண்டனி, இல்லாத வஸ்துக்கள் எல்லாம் தங்கமாக மாத்திரையே இது என்ன அப்படின்ட்டு ஒரு விளையாட்டாக சமத்காரமாக புகழற. அந்த மாதிரியாக சுவாதுதையா ரொம்ப டேஸ்டியர். இந்த சேஷபூதத்துவத்தை நினைச்சாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். வாசுதேவ சப்தம் சில பேருக்கு பிடிக்கும், சர்வத்ராசோ சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வையதா ததஸ்த வாசுதேவேதி வித்வத் வித்வத்பி பரிபட்யதே. எல்லாட்டிலையும் வசிப்பதனால வாசுதேவா வாசுஹு வசதீதி சர்வத்ராசோ சமஸ்தம் ச வசதீதி வாசுஹு வாசுஷாசோ தேவஸ்ச வாசுதேவஹா என்று ஒரு வியுற்பத்தி. அதுக்கப்புறம் வசுதேவருடைய அபத்தியம்மான் வாசுதேவஹான்னு ஒரு வியுற்பத்தி. ஆனால் அதுக்கு முன்னே பரவாசுதேவ மூர்த்தி இருக்கே அவருக்கு என்ன வியுற்பத்தி சொல்றது, இந்த வசுதேவ புத்திரத்துவமா சொல்ல முடியும். அதுக்காக சாஸ்திரங்கள்லாம் எவ்வளோ அழகாக யோசிச்சு வசதீதி வாசுகு சர்வத்திர வசதீதி வாசுகு, அது வாசம் பண்ணுறதே சுபாவம், எல்லாட்லேயும் வாசிக்கிறதே அவருடைய சுவாவம்ன்ற அர்த்தத்தில் தாட்சீல்யத்தில் வர சப்தமாக இருக்கலாம், அது பிரத்யேகமாக இருக்கலாம். வாசுகு வாசுஷ்ச அசௌ தேவஸ்ச வாசுதேவா, சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு ஒரு விதமாக குத்துமதிப்பாக தெரியும், வியாக்கரணமே வாசிச்சவாளுக்கு நன்னா புரியும். ஏதோ வியாக்கரணத்தை அப்பப்போ ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறவாளுக்கு சில விஷயங்கள் ஊகிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது தவறு இருந்தாலோ நீங்கள் எங்கேயாவது ரெஃபர் பண்ணி அந்நியதா வேற ஏதாவது அர்த்தம் இருந்தாலும் க்ஷமிச்சுக்கணும், இல்லைன்னா அடியனுக்கு சூச்சனை கொடுத்தணும். சரி, சுவாதுதையா அனுபூயமானாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சில பேருக்கு நாராயண சப்தம் அவ்வளோ ரசிப்பா, நாராயண சப்தத்தில் அந்த நார சப்தத்திலையும் தன்னெல்லாம் சேர்த்துட்டு சேஷபூதத்துவம் தெரியுது, அயன சப்தத்தில் சுவாமித்துவம் பெருமாளுக்கு தெரியுது, அது ரெண்டத்தையும் அப்படியே ரசிக்கிற சீரம் சர்க்கரையேவே அப்படின்ற மாதிரி அதை ரசிப்பா. அந்த மாதிரி இந்த இடத்துல பகவத் சேஷபூதம்னா நான் இருக்கேன்றதே ஒரு சுவாதுதமமான விஷயம். அது சுவாதுதையா அனுபூயமானம். சில விஷயங்கள்லாம் பிடிக்காத விஷயங்கள்லாம் இந்த லோகத்தில் வைராக்கியம் வர்றதுக்காக அதை ஒதுக்கி தள்ளுறோம். வைராக்கியம் வருது, ஒதுக்கி தள்ளுறோம். பிடிக்காத போகிறது, ஒதுக்கி தள்ளுறோம். எல்லாருக்கும் நிறைய சமயங்களில் தனம் வேணும்னு தோணினாலும் அது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் சீப அப்படின்னு தோணும். அந்த மாதிரியாக சில வஸ்துக்கள் பிடிச்சிருத்துன்னா எப்படி ஆச்சாரிய சம்பந்தம் பிடிக்கும், பாகவத சம்பந்தம் பிடிக்கும், பகவத் சேஷபூதத்துவம் பிடிக்கும், பகவத் கைங்கரிய ரதி பிடிக்கும், இப்படியாக சுவாதுதையா அனுபூயமானாம் நிரபேட்ச கர்த்திருவாதி தூரோஜிதாம். என்னையா என்ன யார் சொல்றது, நான் கண்ணா பண்ணா பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் கர்த்தத்துவமானது எனக்கு வந்து சுவாபாவிகம் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு ஒருத்தரையும் அபேட்சிச்சு நான் இல்லை அப்படிலாம் சில பேர் பேசிப்பா. எனக்கு இனி யாரும் வேண்டாம், எல்லாரும் எனக்கு யாருடைய உதவ ஒத்தாசை வேணும் அப்படின்னு சில பேர்லாம் பேசுகிறவாள்லாம் கவனிக்கிறோம் மொழியோ. அவளுக்கு ஏதோ பர்டிகுலராக சில பேருடைய ஒத்தாசை இல்லைன்ற வேண்டான்றத தான் அவள் அப்படி சொல்கிறாளோன்னு நம்மளுக்கு புரியும். அப்புறம் வஸ்துதா என்னென்ன, தாசபூத்தாளானவா, பகவத் தாசபூத்தாளானவா, அதுவும் பாகவத்தாளுக்கும் தாசபூத்தாளாக தன்னை உணர்வதனால அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஆமாம், யாருக்கும் யாரும் தேவையில்லைனாலும் கூட அந்த தாசபூதத்துவத்தை விடவே கூடாது. ஆமாம், எனக்கு அவரால் என்ன ஆகணும்னு ஒருத்தர அவகேளனம் பண்ணக்கூடாது. அவர் சாபராதராக இருக்கலாம், நிரபராதராக இருக்கலாம், அவரால் சப்பிரயோஜனராக இருக்கலாம், நிஷ்பிரயோஜனராக இருக்கலாம், என்ன ஸ்திதியிலையும் எனக்கு யாரும் வேண்டான்னு இருக்க முடியாது. அது மாதிரி கர்த்திருவம் இந்த சுவாபாவிகம் கர்த்தா சாஸ்திரார்த்தத்துவத்தெல்லாம் சொல்லியிருக்குன்னு தப்பாக நயனம் பண்ணிடக்கூடாது. பகவத் சேஷபூதத்துவத்துக்கு அவிரோதியானது தான் அது. அந்த விஷயம் கூட நிரபேட்ச கர்த்திருவாதி தூரோஜிதம். அதனால அதெல்லாம் அதாவது பகவத் சேஷபூதத்துவத்துக்கு ரொம்ப தூரம் நிரபேட்ச கர்த்திருவாதி தூர உஜிதாம் சொல்றது. அப்படிப்பட்ட மை நித்யாம் பவதீயதாம் சரீரபூதே மயி, மயின வெறும் மயில், ஹே பகவானே உன்னுடைய சரீரபூதமாக இருக்கின்ற அடியேனுடைய மாம் மயில வந்து அடியேன்ற அர்த்தம். அகம்னாலே தாசபூதா அகம் அப்படிதான் அர்த்தம். அகம்னா வெறும் அகங்காரத்தோட சொல்ற அகம் கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தில் அகம்னா தாசகம் தாசோகம் அப்படிதான் சொல்லுவா. சோகம்லாம் நம்ம சொல்றது இல்லை. சோகம் அப்படின்னு சொல்றது தாசோகம் தான் சொல்றோம். சதா சோகம் அப்படின்னு ஒண்ணு தாசதாசோகம்னா இப்படி வாத விவாதங்கள் அந்த காலத்திலேருந்தே போயிட்டு இருக்கு. சோகம்னாரா தாசோகம்னாராங்க ஒருத்தர், அவர் சதாசோகம்னாராம் அத்வைதி, தாசதாசோகம்னாராங்க அப்படின்னு ஒரு சரித்திரத்தை சொல்லுவான். அழகி கொண்டு வரத்துக்கு சம்பிரதாயத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வரணும்னா அந்த மாதிரி ஒருத்தருடைய வார்த்தைகள் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ரசிக்கிறதுக்கு அழகா இருக்கும். பவதீயதாம் சரீரபூதே மயி கால பரிச்சேதரஹிதாம் சேஷதாம். அது என்ன பவதீயதாம்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையில் இவர் இவருக்கு சேஷபூத்தர் அப்படின்லாம் கிடையாது. 60 வயசு ஆயிடுத்துன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னா நான் யாருக்கும் சேஷபூத்தன் இல்லை, ஈஸ்டர்ல தூங்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறவாள்லாம் இந்த காலத்தில் இல்லை. பாருங்க, எல்லா சமயத்துலையும் உழைச்சி தான் ஆகணுன்ற நிலைமை வந்துடுத்து. பாருங்க, என்ன 80 வயசு ஆனாலும் உழைக்கணும். அது அது அது பகவத் கைங்கரியமாக இருந்தால் இன்னும் விசேஷம். அந்த அதுக்கு பகவத் கைங்கரியமாக இருக்கணும்னா நம்ம பகவத் சேஷபூத்தன் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கன்சல்டன்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய ரொம்ப கஷ்டம். அடே எனக்கு என்ன ரிட்டையர்மெண்ட்டுன்னு இருந்தாலும் கூட, ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று எனக்கு இது 6 வயசு ஆயிடுத்துனே வச்சுக்கங்களேன், அப்படி இருந்தாலும் கூட அடே எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஏதோ நாலு சத் விஷயங்களை சொல்லிட்டு போச்சுன்னாக்க அது ரொம்ப ஒசந்த பொழுதுபோக்காக அமைஞ்சிடுறது. இது வந்து சொல்லப்போனால் கன்சல்டன்சி தான், ஆனால் நல்ல விஷயத்தில் கன்சல்டன்சியானபடினால அது எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு பெனிஃபிட்டோட மனசில் சந்தோஷமும் கிடைக்கும். மை நித்யாம் பவதீயதாம் த்வச்சரீர பூதே மை காலபரிச்சேதரகிதாம் த்வச்சேஷதாம். காலபரிச்சேதரகிதமாக அனந்தமான காலத்தில், காலந்தானே பெரிய அனாதிர் பகவான் காலகா, அது அந்தமும் கிடையாது. அந்த மாதிரியான பெருமாள் மாதிரியே இருக்கிற ஒரு தத்துவம்னா அது கால தத்துவம் தான்னு விஷ்ணு புராணம் சொல்றோம். சர்வ எல்லா வஸ்துவும் கால விசேஷமாகவே இந்த லோகத்தில் இருக்கிறதுனால காலசிய பிரதக அஸ்தித்வ நாஸ்தித்வே நச்ச வக்தவியே நச்ச பரிஹர்த்தவியே என்று பாஷ்ய பங்கி. காலத்தை தனியாக ஒரு கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா வஸ்துக்களோடையும் சேர்ந்து காலம் இருந்துகிட்டே தான் இருக்கு. கடகான்னு சொன்னால் அங்கேயும் காலம் இருக்கு. அஸ்திவா ஆசீத்வா பவிஷ்யத்திவா, இருக்கா இருந்ததா வரப்போகிறதா. ஸோ எல்லா காலங்களும் அங்கங்கே எல்லா விவகாரங்கள்லையும் காலத்தினுடைய விவகாரத்தை விட்டுட்டு ஒரு விவகாரமே கிடையாது. அதனால காலசிய பிரதக அஸ்தித்வ நாஸ்தித்வே, பிரதக அஸ்தித்வமும் சொல்ல வேண்டாம் நாஸ்தித்வமும் சொல்ல வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணவும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து காலத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ். எப்படி பெருமாளை நம்ம ஒத்துக்கிறோமோ அந்த மாதிரி காலத்தையும் சார்வதிகமாகவும் சார்வத்திரிகமாகவும் ஒத்துக்கணும். அந்த மாதிரி அதுக்கு அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சேஷத்துவம் எப்படிப்பட்டதுன்னா கால பரிச்சேத ரஹிதமானது. இந்த காலத்துல இந்த கால வரையில் தான் சேஷபூத்தர் அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே பகவத் சேஷபூதத்துவம் தான், நித்யாம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுக்காக அந்த நித்யாமுக்கு அர்த்தம் தான் கால பரிச்சேத ரஹிதாம். ஏன்னா மயி நித்யாம் பவதியதாம் மூணுத்துக்கும் சேர்த்து அர்த்தம் சாதிக்கிறார். மயின்றதுக்கு தொச்சரீர பூத்தே மயி, நித்யாமுக்கு கால பரிச்சேத ரஹிதாம்னு, பவதியதாம்ன்றது தொச்சேஷதாம்னு அர்த்தம். உன்னுடைய சேஷனாக இருக்கு, சேஷபூத்தனாக இருக்கும் தன்மை. ரொம்ப அற்புதமா இருக்கு வியாக்கியானம். ஸ்வயம் ஸ்வயம்னர் நீரே கொடுத்தது, நான் கேட்கவே இல்லை. கிருபானுவிஷ்டஸ்துவமே வேதி யாவது, கிருபையோட கூடின உன்னாலேயே கொடுக்கப்பட்டது. கிருபையைவமிதி பாட்ட சமீச்சீனஹா, கிருபையைவம் அனன்யன்றட்ல கிருபையைவம்ன்ற பாட்டம் சமீச்சீனமான பாட்டம்ன்றார். யதாசப்த பிரதிநிர்தேசஸ்ய அபேக்ஷிதத்வ, யதாசப்த பிரதிநிர்தேசஸ்ய அபேக்ஷிதத்வாத், யசானா ததா தான் வரணும்னு அவசியம் இல்லை. யதாசப்தத்துக்கு ஒரு பிரதிநிர்தேசம் வேணும் அவ்வளோதானே தவிர, யதா வந்தால் ததா தான் வரணும்னு இல்லை. பிரதிநிர்தேசம் ஏவம் கூட வரலாம், யதா ஏவம் அப்படின்னு சொல்லலாம். யதா ததா தான், யதா ராஜா ததா பிரஜான்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம யதாவுக்கு ததா சொல்லி பழக்கப்பட்டிருப்போமே, அதனால கிருப்பா ஏவம் அப்படின்னு இருக்கே, இது வேற எதனா பாட்டம் இருக்குமோன்னு பிரமிக்க வேண்டாம். இல்லை யதா சப்தமே இல்லையே இதில், ததா சப்தமே வரலையே, ததாசப்தம் வர வேண்டாமா, யதா வந்தா ததா வர வேண்டாமான்னு கேட்காதீங்கோ. ஏன்னா யதாசப்தத்தினுடைய ஒரு பிரதிநிர்தேசம் வேணும். என்ன யதா ததான்னு வரும், யதா ததான்னு வரலாம், ஏவம்னு வரலாம். அபேட்சித்தத்வாத் அனன்ய போக்யதாம் பகவத் வத்திரிக்தம் போக்யம் யஸ்ய சஹா அன்ய போக்யஹாம். அந்யபோக்யான அர்த்தம் பகவத் வத்திரிக்தமான வஸ்துவையும் ஆசைப்படுபவன் அந்யபோக்யாம், பகவத் வத்திரிக்தமான போக்யத்தை போக்யமாகவே உணராதவன் அனன்யபோக்யன் தத்வத்திரிக்தா அனன்யபோக்யாம். தாதிருஷதாம் அப்படியாக இருக்கும் தன்மையை, தன்மையை தான் தசில் பிரத்தியமோ துவா பிரத்தியமோ சொல்லும். இது சொல்லப்போனால் அது ஒரு விதமான நவுன், அது தாதிருஷதாம். எனக்கு என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் புரியுறதா, புரியுற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறேனே, புரியுறதா இல்லையான்னு டவுட்டெல்லாம் வந்துடும். அது சரி பாருங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன். அனன்ய போக்யதா அப்படின்னு அனன்ய போக்ய, அனன்ய போக்யா பெருமாள். ஆனால் அவர் அனன்ய போக்ய அந்ய, அதாவது இன்னொருத்தர் தேவைப்படாத அவரே போக்யர். அந்த மாதிரியான ஒரு தன்மை அனன்ய, அவர் அனன்ய போக்யர் என்கிறது யாரால் உணரப்பட வேண்டும் என்றால் ஒரு சேத்திரனால் உணரப்பட வேண்டும். அப்படி அனன்ய போக்யதாம் அது எங்கிட்ட இருக்கணும், அந்த குணம் அந்த குவாலிட்டி. தாதிருஷதாம் பரமபக்தி கோச்சரத்வம் தத் பிரதாதிருத்வம் சதவ யுக்தமித்யபிப்ராயண சம்போதயதி பகவன் இதி. ஹே பகவன் அப்படின்னு சம்போதனம். பரமபக்தி, என்னுடைய பரமபக்திக்கு விஷயமாகும் தன்மையையும், எனக்கு என்னுடைய பரமபக்திக்கு நீர்தான் ஆப்ஜெக்ட் ஆகும். அந்த அப்படிப்பட்ட பக்தியை பிரதாத்திருத்வம் ச, அப்படிப்பட்ட பக்தியை எனக்கு கொடுப்பதும் தவயுக்தம், உமக்கு பொருத்தமானது. என பாருங்க, என்ன அழகா இந்த வாக்கியம். பரமபக்திக்கு நீர் விஷயமாகணும், அந்த பரமபக்தியை நீர் எனக்கு கொடுக்கணும். எனக்கு எப்படிப்பட்ட பக்தி வரணும்னா, உம்மை தவிர வேற யாரையும் அந்த பரமபக்திக்கு ஆப்ஜெக்டாகவே அப்படி என்ன ஆக்கக்கூடாது. அப்படி பரமபக்திக்கு, என்னுடைய எங்கிட்ட வரப்போற பரமபக்திக்கு நீர் விஷயமாகவும் இருக்கணும், அந்த பரமபக்தியை பிரதாத்தாவாகவும் நீர் இருக்கணும். அதுதான் உமக்கு உம்முடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தது. இத்தியபிப்பிராயண சம்போதயதி பகவன். ஒரு சம்போதனம் பண்ணா கூட அந்த இடத்துல என்ன அவ்வளோ சூக்ஷ்மம் இருக்கு. ஏன்னா ஞானசக்தி பல ஈஸ்வரிய வீரிய தேஜஸ் இத்தனையும் இருந்ததுன்னா நீர் இப்படி தான் பண்ணுவீர். ஆஹா, நம்ம பரம இவனுடைய பரமபக்திக்கு நாம தான் விஷயமாகணும் என்றும், இவனுக்கு அப்பேற்பட்ட பரமபக்தியை கொடுத்துடணும் அப்படின்னும் நீர் பண்ணணும். லட்டு நன்னா இருக்கு, நாக்குக்கு டேஸ்ட் தெரியாத சுகர் ப்ராப்ளம் இருக்கு, அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணணும். பக்தியை கொடுத்துருக்கிறேன் என் மனசில், என் மனசில் பக்திக்கு, என்னுடைய பக்திக்கு நீர் விஷயமாறது மட்டும் போறாது, அந்த பக்தியும் சரியாது இடமா கொடுக்கும். இதெல்லாம் வந்து லௌகிகமான விஷயங்களில் ரசம் ஏற்பட்டால்தான் அந்த ரசத்தை நம்ம பகவத் விஷயத்தில் பரிணாமம் பண்ண முடியும். அதனால லௌகிகமான விஷயங்களில் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா, காலாந்திரத்தில் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்த பிரீத்தியானது அப்படியே பரபக்தியாக மாறுறது. அப்படின்னு வாசனங்களில் எதனா தப்பு இருந்தால் அப்பப்போ நீங்களே மாற்றிக்க வேண்டியது. ஏன்னா அது வந்து எத்திராஜருடைய, நம்ம பாஷ்யக்காரர் அந்த அழகான அந்த திருமுக மண்டலத்தை ரங்கநாதரை காண்பிச்சு அந்த கண்களை காமிச்ச உடனே தன் மனைவியினுடைய கண் தான் அழகு என்று எண்ணியிருந்த நிலை மாறினதில்லவா? அப்பேற்பட்ட நம்மளுக்கும் அந்த மாதிரி ஏதோ லௌகிகமான விஷயத்தில் ருச்சி இருந்ததுனாலும், அதுக்கப்புறம் இந்த பரமபக்திக்கு விஷயமாகிற தன்மையை பெருமாளே கொடுப்பார். அப்படிப்பட்ட பக்தி பிரதாத்திருத்வம் சத்தவ யுக்தமித்ய அபிப்பிராயேன சம்போதேதி பகவன் இது. பக்திமபி துவை பிரகிருஷ்டாம் பிரீத்திம் ச, அத்தியதிகமான பிரீத்தி, பிரிந்து இருக்க ஒண்ணாத அளவிற்கு ஒரு அதிகமான அளவு கடந்த அப்படின்றாளே அந்த பிரகிருஷ்டாம் பிரீத்திம் ச பகவன் பக்திமபி பிரயச்சமே, அங்கே போய் சேரும். பக்திமபி பிரயச்சமே ததிதமுச்சதே பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ பரமாத்மனீதி. பரமாத்மாவல் ஒரு ரக்தி வரணும், அனுரக்தனா இருக்கும். விரக்தா அபரமாத்மனி, பரமாத்மேத்தர விஷயத்துல ஒரு விரக்தி வரணும். எவ்வளோ சாகித்ய ஸ்லோகங்கள்லாம் பார்க்குறோமே, அதெல்லாம் எதோ விஷயத்தில் லௌகிகமான ஆசையை உடையவனாக இருக்கிறவன், ஒரு ராஜாவானவன் காலாந்திரத்தில் அவன் யோகம் பண்ணி யோகத்தினால உசுர விடுறான். இப்படி இருந்தால் இப்படியே தான் இருப்பான்னு கிடையாது. பரிபக்குவம் வரத்து கூட லௌகிக ஈடுபாடுகள் சில சமயத்தில் காரணமாகுது. அந்த பரமபக்தி கோச்சரத்துவம் தத்ம பரமாத்மனியோ ரக்தா, பரமாத்மாவிடத்தில் எவனொருவன் பிரீத்தியாக இருக்கிறானோ அவன் விஷயம் இல்லாமல் அபரமாத்மாவாக இருக்கக்கூடிய தத்துவங்கள், லோகத்தில் மற்றதெல்லாம் அபரமாத்மாவாக இருக்கிற தத்துவங்கள் எக்கச்சக்கமான தத்துவங்கள், சேதன தத்துவம் இருக்கு, அச்சேதன தத்துவங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பரமாத்மான்னு நினைக்கிற அமாதிரியான சில தத்துவங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து அதுலேருந்து விரக்தி வரணும். அபரமாத்மனி கிருபையை ததிதி பா, அதுக்கப்புறம் பரமாத்மனி யோ ரக்தா விரக்தோ பரமாத்மனி கிருபையை ததிதி பாட்டே கிருபையை ததனன்ய போக்யதாம் என்று ஒரு பாட்டம் இருக்காம். து ஏ ததிதி வாக்கியபேதாம். அப்போ என்ன பண்ணோன்னா ஏதத்து அப்படின்னு பாட்டமா இருந்ததுன்னா அது ஒரு வாக்கியம், இது ஒரு வாக்கியமாக கிடும். இல்லைன்னா ஒரே வாக்கியமா ஏவமா இருந்தா லிங்கிங் வேர்டு அது. ஏதத்துன்னு இருந்ததுன்னா தட் லிங்கிங் இஸ் கெட்டிங் மிஸ்டுன்னு அர்த்தம். அதனால ரெண்டு வாக்கியமா பண்ணிக்கணும்னு தாத்பரியம். பாட்டே தூ ஏததிதி வாக்கியபேதாம் ஏததனன்ய போக்யதாம் ஏததனன்ய போக்யதாம் இதி சமஸ்தம் வா பக்தி விசேஷனம். இல்லைன்னா என்ன பண்ணும்னா, ஏத்ததனன்ய போக்கியதாம், இதை தவிர வேற ஏத்தத்துன்னு தனியா பதம் பிரிக்க கூடாது. அந்த இன்னொரு பட்சம் கிருபையா ஏத்தத்து அனன்ய போக்கியதாம் அப்படி ஒரு பதம், ஒரு விதம். இல்லைன்னா ஏத்ததனன்ய போக்கியதாம், இதை தவிர வேற எதுவும் ஆசைப்படாமல் இருக்கும் தன்மை என்ற ஏத்ததனன்ய போக்கியதாம் இது சமஸ்தம் வா. இல்லைன்னா விக்கிரகம் அதாவது தனித்தனியா பண்ணிக்கலாம், ஏத்தத்து அனன்ய போக்கியதாம்னு அப்படி இருந்தா வாக்கிய பேதம் பண்ணணும். அது இல்லாத பட்சத்தில் இந்த சமஸ்தமாக ஏத்ததனன்ய போக்கியதாம்னு ஒரு பதமாக வச்சுட்டோன்னா அது பக்திக்கு விசேஷணம் ஆயிடும். ஏத்தனன்ய போக்கியதாம் பக்தி அப்படின்னு பக்திக்கே விசேஷணமாக்கிடலாம் தாற்பயம். ஸோ அது அப்படின்னா என்ன அர்த்தம், இதைவிட வேறு ஒன்றை ஆசைப்படாதல் இருக்கும் நிலையாகிற ஒரு பக்தி என்று அந்த பக்திக்கு அப்ஜெக்டிவா அது போயிடும். ஏத்ததனன்ய போக்கியதாம் பக்தி அப்படின்னு அதுதான் இங்க சாதிக்கிறார். சமஸ்தம் வா பக்தி விசேஷனம் சுவத்திரிக்த போக்கியதா ரஹிதாம் ரஹிதம்னு இருக்கு. ஏத்ததனன்ய போக்கியதாம் அப்படின்னு இருக்கிறதுனால ரஹிதாம்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். சுவத்திரிக்த போக்கியதா ரஹிதாம் பக்திக்கு விசேஷணமாகணும் இல்லையோ, அது தவறி போய் ரஹிதம் இத்தியர்த்தகான்னு வந்திருக்கு எடிஷன்ல, ரஹிதாம் இத்தியர்த்தகான்னு இருக்கும். பக்திமபி பிரயச்சமே அத்ர யா பிரீதி ரவிவேகானாம் இத்தியாதி ஸ்லோகத்வயம் பாவ்யம். யா பிரீத்தி ரவிவேகானாம் என்கிறதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அங்கே ஒரு ரெண்டு ஸ்லோகம் அந்த பிரகரணத்தில் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்லோகத்தை இங்கே அவசியம் ஸ்மரிக்கணும்னு சாதிக்கிறார். அது என்ன ஸ்லோகம்னால் விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் அது. எனக்கு ஒரு ஸ்லோகம் தெரியும், ரெண்டு ஸ்லோகமும் பார்க்கலாம். யா பிரீதி ரவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி துவாமனுஸ்மரதா சாமே ஹிருதயான்மாபசர்பதூன்னு ஒரு ஸ்லோகம். பிரஹ்லாத் ஆழ்வான் இப்படிப்பட்ட பக்தியை கேட்கிறார். யா பிரீத்தி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி, அவிவேகிகளுக்கு விஷயங்கள்ல இருக்கிற பிரீத்தி விடாத இருக்கு. நல்லா திரட்டிப்பால் கொடுத்துட்டு இருந்தா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், ஐயோ சுகர் இருக்கேன்னு கூட இல்லாம அவிவேகத்தோட நல்ல லட்டையும் திரட்டிப்பாலையும் சாப்பிட்டு இருக்க முடியும். துவாம் அனுஸ்மரதா சாமே ஹிருதயான் மாபசற்பது, அந்த மாதிரியான ஒண்ணு எப்படியான அவனுக்கு அப்படி ஆசை இருக்கோ அந்த மாதிரி ஆசை எனக்கு உங்ககிட்ட வரணும். அவிவேகிகளுக்கு எந்த ஒரு ஆசையானது லௌகிகமான விஷயங்கள்ல வருதோ அந்த மாதிரியான ஆசை எனக்கு உங்ககிட்ட வரணும். அதையே உதாரணமாக்கிட்டார். அதனால யா பிரீத்தி ரவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி, தவிர்க்க முடியாததான ஒரு ஆசையானது எப்படி அவிவேகிகளுக்கு விஷயங்கள்ல இருக்கிறதோ நாட்டம் இருக்கிறதோ அம்மாதிரியாக துவாம் அனுஸ்மரத்தா உன்னை நினைக்கிற எனக்கு சாமி அப்படிப்பட்ட பக்தியானது அந்த அனபாயினி யா பிரீத்திஹி அந்த பிரீத்தியானது சாமி ஹிருதயான் மாபசற்பது என்னுடைய ஹிருதயத்திலிருந்து எப்பவும் போகக்கூடாது. ஸ்ரீ பிரஹ்லாத் ஆழ்வான் இவர் இவ்வாறாக கேட்கிறார். அதே மாதிரியாக இன்னொரு ஸ்லோகமும் இருக்கு. யா அதே இன்னொரு அதே அடுத்த ஸ்லோகமாக இருக்கலாம். அது அது என்னன்னு பார்த்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கொடுக்கல, ரெண்டு ஸ்லோகமும் கொடுக்கல அப்படி எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு, அதனால சொல்லிட்டேன். இத்தியாதி ஸ்லோகத்வயம் பாவ்யம் நிட்டர் நனு பரமைகாந்தினாம் பகவதி யாஞ்சா நிஷித்தியதே. நனு பரமைகாந்திகளுக்கு பகவதி யாஞ்சா நிஷித்தியதே எங்கதான பூர்வபக்ஷம், ஒரு பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறான். பரமை காந்திகள் பகவானிடத்தில் எதையுமே பிரார்த்திக்க கூடாதுன்னு இருக்கிறதே, எப்படி பிரார்த்திக்கிறார் பகவான் பக்திமபி பிரயச்சமே என்று. நல்ல கேள்வி. பரமை காந்திகளா இருக்கவா பெருமாளிடத்தில் எதையும் பிரார்த்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு? அறகுறையா சாஸ்திர வாச நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுருக்கா, ஒண்ணுமே பண்ணக்கூடாது நம்ம அப்படியே தான் இருக்கணும். ஆனா நிராசி கர்மசம்யுக்தம் சாத்வதம் சாப்பிய அகல்பய அகல்பயம் இதுச்ச உக்தம். இராசி கர்ம சம்யுக்தம் சாத்வதம் சாப்யகல்பயம் இதிச்ச உக்தம். இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கு, நிராசீஹி நிர்மமோ பூத்வா அப்படின்ற அது மாதிரி, நிராசீஹி கர்ம சம்யுக்தம் சாத்வதம் சாப்யகல்பிய அகல்பயம் அப்படின்ற இடத்துல கேட்கவே வேண்டாம், நம்மளா போய் ஆசைப்பட்டு கேட்கக்கூடாதுன்றதுக்கு தான் இதுவும் ஒரு வச்சனம். இருந்தாலும் சத்யம் சுவாமின்னு அந்த வச்சனம் சத்தியம்தான். அஹிதம் நயாச்சியோ பகவான் இதி தத்தாத்பரியம், அஹிதமான விஷயங்களை கேட்கக்கூடாது, ஹிதமான விஷயங்களை கேட்கலாம் என்றே தாத்பரியம். அதாவது பகவானிடத்துல போய் யாஞ்சை பண்றது நிஷித்தம்தான். ஏன்னா நிராசி கர்ம சம்யுக்தம் சாத்வதம் சாப்பிய அகல்பிய அகல்பயம்னு பிரமாண வச்சனம் ஏதோ ஒன்று எடுக்கிறாரே, அதற்கு அனுகுணமாக பிரார்த்திக்க கூடாதுன்னு இருந்தா கூட அது அஹிதத்தை பிரார்த்திக்க கூடாதுன்னு அர்த்தம். அதுவே ஹிதமா இருந்தா பிரார்த்திக்கலாம். ததபிப்ராயேன ஹியுச்சதே அன்னம் பானம் தனம் வஸ்திரம் ஆயுராரோக்கியமாஸ்பதம் ஆபத்யபினயா சேத பூஜக புருஷோத்தமம். பூஜகனான புருஷோத்தம பூஜகனாக இருக்கிற ஒருவன், பகவானை ஆசிரித்து அவனை ஆராதித்துக் கொண்டிருப்பவனான ஒருவன் அன்னத்தை யாசிக்கக்கூடாது, பானத்தை யாசிக்கக்கூடாது, தனத்தை யாசிக்கக்கூடாது, வஸ்திரம் ஆயுதம் வஸ்திரம் ஆயுகு ஆயுஷத்தை கேட்கக்கூடாது, எனக்கு நல்ல தீர்காயுஷா இருக்கணும்னு கேட்கும். ஆரோக்கியம் ஆஸ்பதம் ஆரோக்கியத்தையும் கேட்கக்கூடாது, ஆஸ்பதம் இருப்பிடத்தை கேட்கக்கூடாது, ஆபத்யபினயா சேத என்ன ஆபத்து வந்தாலும் கேட்கக்கூடாது. யாரு பூஜகா, புருஷோத்தமனை பூஜிப்பவன். நாப்பிரபன்னே ததாம்யே தத்யாச்சிதோபி தினே தினே அயாச்சதோபி மத் தத் சர்வம் பிரபன்னம் மிததாம்யஹம். என்னை என்னிடத்தில் வந்து சரணாகதி பண்ணாதவனுக்கு நான் எப்பொழுதும் இதையெல்லாம் கொடுப்பதில்லை. நான் அப்ரபன்னே ததாமி, பிரபன்னன் இல்லாதவனுக்கு நான் எதையும் தருவதில்லை. அவனே பிரபன்னனாக இருந்தால் என்னை கேட்காமலேயே கொடுக்கிறேன் என்று பெருமாள் சாதிக்கிறார். அயாச்சதோபி தத் சர்வம் பிரபன்னம் விததாம்யஹம் என்று. ததா யாச்சிதோபி சதா பக்தைர் நாஹிதம் காரையே தரிஹி. அதாவது நம்ம எனக்கு கஷ்டம் வரணும்னு கேட்டா கூட கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் பெருமாள். அவர் குந்தி கேட்கறா பார், குந்தி கேட்கறா எனக்கு எப்பொழுது விபத சந்து நஸ்வத்து எத்திர எத்திர ஜெகத்குரோ பவதோ தரிசனம் எத் சியாத் அபுனர் பவதர்சனம்னு ஸ்லோகம் பாகவதத்துல. அடே குஜராத்ல முதல்ல போயிருந்த சமயத்துல, இன்னும் செட்டில் ஆகலை, குஜராத் போயிருக்கேன், முதல்ல போயிருக்கேன் 1989 போயிருக்கேன். அந்த சமயத்தில் அங்கே வந்து ஒரு பிரசித்தமான ஒரு கதா வாசகர் ரமேஷ் பாய் ஓஜான்னா எல்லாருக்கும் தெரியும். ரமேஷ் பாய் ஓஜாவனுடைய கதை நடியாதுன்ற ஊரில் போயிட்டு இருந்தது. அடையன் வந்து கதை கேட்கணும்னு ரொம்ப ஆசை இருந்ததுனால, அப்போதான் ஹிந்தி கற்றுக்கிற சமயமாக இருந்ததுனால, குஜராத்தி ஹிந்திலாம் நான் அப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருந்ததுனால சரி எப்படியாவது புரிஞ்சுக்கலான்ட்டு போயிட்டேன். புரியுறது புரியல, காலாந்தரத்தில் புரியும், சம்ஸ்காரம் வந்தால் புரியும். ஆனால் பாஷாந்தரமாக இருந்தால் கூட, நமக்கு தெரியாத பாஷையாக இருந்தால் கூட கேட்டுட்டே இருக்கணும், அதால் ஒரு சம்ஸ்காரம் ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கை. அது காலாந்தரத்தில் பலிச்சுது, நல்ல குஜராத்தி ஹிந்தி பேசுறதுக்கு சௌகரியங்கள் ஏற்பட்டது. அப்போது அவர் இந்த ஸ்லோகம் தான் சொல்லிட்டு இருந்தார் முதல் முதல்ல, விபத சந்து நஸ்வத் யத்ர யத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் யத் ஸ்யாத் ஆ புனர்பவ தர்சனம். அவர் அவளுடைய டோன் அது, ஆ புனர்பவன் சொல்லு, அப்புனர்பவன் சொல்ல மாட்டான், ஆ புனர்பவ தர்சனம். குஜராத்தீசனுடைய வே ஆஃப் ஸ்லோகா டெல்லிங். யாச்சித்தோபி ததா பக்தையர் நாஹிதம் காரையே தரிஹி. அது மாதிரி அவள் கேட்கறா குந்தி, எனக்கு எல்லா சமயத்திலையும் கஷ்டத்தையே கொடு, இல்லைன்னா நான் பகவத்ஸ்மரணமே பண்ண மாட்டேன். அதனால அந்த அபுனர்பவ தரிசனமான பகவத் தரிசனம் எங்களுக்கு கிடைச்சுட்டே இருக்கணும்னால் நான் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தேன், அப்போதான் பகவானை நினைப்பேன், அவருடைய தரிசனம் கிடைக்கும். அது வந்து எனக்கு புனர்பவத்தையே இல்லாத பண்ணும், மறுபடியும் சம்சாரம் இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த தரிசனம் அது, அது எனக்கு கிடைச்சுட்டு இருக்கட்டும், அதனால கஷ்டமே வரட்டும், எனக்கு பரவாயில்ல அப்படின்ட்டா. அவளுக்கு கஷ்டம் பழகி போயிடுத்து, விரக்தியினுடைய உச்சியில இருக்கா, அதனால எனக்கு இதுவே இருக்கட்டும் அப்படின்ட்டா. இன்னும் சில பேருக்கு அடி வாங்கின பசங்களுக்கு சரி சரி இவர் என்ன எப்படி இருந்தாலும் அடிக்க போறாருன்ட்டு அடிய எப்படி பட்டுக்கிறதுன்னு கத்துன்றுங்கள். பாவம், அதனால் ரொம்ப அடிக்கவும் கூடாது பசங்க. அது மாதிரி ரொம்ப சிரமப்படுத்தினா பெருமாள்ட, சரி சரி எனக்கு கஷ்டப்படுத்தும் அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கஷ்டப்படுத்தி நேரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஸ்திதி வந்துடும். யாச்சித்தோப்பி சதா பக்தைஹி, எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு யாச்சித்தாலும் கூட பக்தாள், நாஹிதம் காரையே தரிஹி, அஹிதத்தை பண்ண மாட்டார். பாலமக்னௌ பதந்தம் து மாதா கிள நிவாரயேத், பாலம் அக்னௌ பதந்தம், அக்னியில விழற குழந்தைய அம்மா பக்கத்துல இருந்தா காப்பாத்தானே காப்பாத்துவாள். அந்த மாதிரி துமேவ மாதாச்ச என்ற கிரமத்தில் பெருமாளே அம்மாவாகவும் அப்பாவாகவும் நமக்கு இருப்பதாக நாம் எத்தனையோ ஸ்லோக தடவை அனுசந்தானம் பண்ணுவதனால் ஸ்லோகத்தின் மூலமாக அவர் நம்மை எப்பொழுதும் கஷ்டங்களிலிருந்து காத்து கொண்டுத்தான் இருப்பாரே தவிர என்னதான் நாம் கஷ்டத்தை பிரார்த்தித்தாலும் அவர் கொடுக்க மாட்டார் என்று இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் விஷயம். ரொம்ப அழகான ஸ்லோகமா இருக்கே, மறுபடியும் ஒரு தடவை வாசி. யாசிதோபி சதா பக்தைர் நாஹிதம் காரையே தரிஹி, பாலமக்னௌ பதந்தம் தூ மாதா கிள நிவாரயேத் இதி ச. எல்லாத்தையும் விட்டு இதை ஒன்றி அண்டர்லைன் வேற பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்லோகத்தை எப்போ பார்த்தது, இந்த ஸ்லோகத்தை கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்கிறேன். சம்ஹிதாந்தரேச்ச, வேற ஒரு சம்ஹிதையிலையும் கூட, தத்பாத பக்தி ஜானாபியாம் பலமன்யத்து கதாச்சனே, நயாச்சேத் பிரணதா விஷ்ணு யாச்சனான் நஷ்யதி த்ருவம் இதி. யாசிக்க கூடாது. தத்பாத பக்தி ஜானாபியாம் பலமன்யத், ஞானத்தையும் பக்தியையும் தவிர வேற எதுவும் கேட்கக்கூடாது. ஞானத்தையும் பக்தியும் கேட்கலாம், அதையும் ஆள வந்தார் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர் அவர். அதனால பகவான் பக்திமப்பி பிரயச்சமேன்னு கேட்கறதுல தப்பில்லை. அது ஒரு பிரமாண வசனம் எடுக்கிறார் பாருங்க. எங்கேருந்துன்னு பார்க்கணும். தத்பாத பக்தி ஞான அபியாம், அவருடைய சரணாரவிந்தத்தில் பக்தியையும் ஞானத்தையும் தவிர. அதனால்தான் ஞானத்தை கா யாசிச்சார், இவர் பக்தியை யாசிச்சுட்டார். இந்த ஸ்லோகத்தில் பாஷ்யக்காரர் பார்த்தார், இந்த பிரமாண வச்சனத்தையும் பார்த்துருக்கார் அவரும் பாஷ்யக்காரரும். தத்பாத பக்தியை அவர் முன்னிருந்தவர் கேட்டார், நம்ம ஞானத்தை கேட்கலாம் அப்படின்ட்டு தான். பவத்து மம பரஸ்மின் சேமுஷீனர், அதுவும் பக்தி ரூபான்ட்டார் அப்புறம் கடைசியில். ரெண்டுத்தையும் சேர்த்து, ஏன்னா ஞானம்னாலே பக்தி ஆகிற ஞானத்தை தான் கேட்கறேன்ட்டார். ஏன்னா பக்தியும் ஞானம் தானே ஒரு விதமான. எல்லாம் ஆச்சாரியால் பங்கிட்டு கரெக்டாக தன் காரியத்தை பண்ணுறா பாரு. என்னமோ அசிஃப் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்டு போயிருக்கா. தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத்து கதாச்சன நயாச்சேத்து பிரணதா விஷ்ணு, பெருமாளை சேவிக்கிற சமயத்தில் ஞானத்தையும் பக்தியையும் தவிர வேற எதையும் கேட்காதீங்கோ. ஏன்னா அவரே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரே. பரமாளர் சரணாகதி பண்ணவாளுக்கு அவரே அவரே எல்லாத்தையும் பண்றதுக்கு ரெடியா இருக்கார். ஆனா யாசிச்சோன்னா நஷ்யதி த்ருவம், யாசிச்சோன்னா போயிடும் கிடைக்காதுன்ட்டு. அதனால்தான் யாசிக்க கூடாது பெருமாள். அத்த பக்தி ஞான வச்சனம் பக்ஷ்யமான பாகவத கட்டாட்சாதேரப்பியுபலக்ஷணம். இங்க பக்தி ஞானம் ரெண்டு சப்தம் இருக்கே. பாகவத கட்டாட்சாதேரப்பியுபலக்ஷணம், பாகவத கட்டாட்சத்தையும் பிரார்த்திக்கலாம். என்ன பாகவத கட்டாட்சத்தை அவசியம் பிரார்த்திக்கும் பகை, நல்ல பாகவத்தாளுடைய கட்டாட்சம் வேணும்னு நம்ம பாத்துல அவசியம் ஏழணும் சுவாமின்னு, நம்ம பொன்னடி சாதிக்கணும் அப்படின்னு கேட்குறோம். ஆத்துல வந்து அம்சையணும் அப்படின்றோம், பாகவத்தால ஆராதனம் பண்ணணும்ன்றோம். அது என்ன, பாகவத கட்டாட்சம் கிடைக்கணும். நாட் ஓன்லி பக்தி அண்ட் ஞானம், அண்ட் திஸ் கேன் ஆல்சோ பி ப்ரேட் பக்ஷ்யமான பாகவத கட்டாட்சாதேரப்பி உபலக்ஷணம். இந்த பக்தி ஞான வச்சனம் உபலக்ஷணம்னா அதுக்கும் இது ஒரு வழி கொடுக்கறது, வழிவகுக்கிறது. இதோட இந்த சப்தத்துக்கு இதோட வந்து அர்த்தம் சொல்லி நிறுத்திடக்கூடாது. கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு பாகவத கட்டாட்சம். அர்த்தம் அவசியாபேட்சித விஷயே தூ பகவந்தமேவ யாச்சேதேத்யபி நியம்யதே. ரொம்ப அவசியமான விஷயமா இருந்தா பகவான் இடத்துல பிரார்த்திக்கலாம் என்றும் நியம்யதே அப்படியும் சில இடங்கள்ல சொல்லி. இப்படியாக இந்த 54வது ஸ்லோகத்தில் பக்தியை பிரார்த்திச்சார். அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவபோதித்தவான் இமாம் யதாமை நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபையைவ மனன்யபோக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.